கோபு வணக்கம். இந்த பதிவை பார்த்தவங்க பதிவை, மலைப்பிரதேச சரிவில் வந்து ஒரு, இப்போ நீங்கள் மலைப்பிரதேசத்தை மறந்துடுங்க, ஒரு உருண்டை வடிவமாக நெருப்பாக இருக்குது, ஒரு ஒரு பந்து. அந்த பந்தில் மேல் பகுதியில் மட்டும் கொஞ்சோண்டு அங்கங்கே ஈரத்தை உள்வாங்கி அதில் உயிர்கள் உயிர் வாடுற ஒரு சூழ்நிலை. ஏன்னா 115 டிகிரிக்கு மேலே போனால் கிட்டத்தட்ட பாலைவனமாயிரும், நம்மளாம் வெளியிலே தலை காட்ட முடியாமல் போயிடும். அந்த சூழ்நிலையில் அங்கங்கே அந்த வெப்பத்தை வெளியேற்றினா தான் மண்ணிலேயே நிற்க முடியும். அந்த வெப்பத்தில் நேரடியாக வெளியேற்ற முடியாததுக்காக நம்ம என்ன செய்கிறோம், நீரை துணைக்கி சேர்க்குறோம். அந்த கோள வடிவமாக இருக்கிற அந்த பந்து மாதிரி இருக்கிற அந்த பூமியில், அது மலையாக இருந்தாலும் சரி கடலாக இருந்தாலும் சரி, சுற்றிக்கிட்டு இருக்கிற பந்து மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் மேட்டிலேருந்து பள்ளத்தை நோக்கி தண்ணி ஒடியாந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கும் வந்து சமவெளி பிரதேசம்னு காவிரி டெல்டாவை சொன்னாலும் கூட, உண்மையில் நிலமை என்னன்னு கேட்டிங்கன்னா, கர்நாடகாவிலேருந்து தலைகீழே உருட்டிக்கிட்டு காவிரி ஓடி வரதுக்கு காரணமே மேட்டிலேருந்து பள்ளமாக இருக்கிறது தான், சரியா? அதனால் மலை சரிவாக இருந்தாலும் சரி, இது மாதிரி இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து அந்த இடத்துல வரப்புங்கிற ஒன்று எடுக்கலைன்னா அங்கங்கே பெய்கிற தண்ணீர் அங்கங்கே நிற்காது. ரெண்டாவது, மலையோட சரிவில் பார்த்திங்கன்னா மலைப்பகுதியில் வந்து மண் வந்து உயரமாகவும் வர வர கீழே இறக்கமாகவும் இருக்கும். 100 சென்ட்டாக இருந்தாலும் 50 சென்ட்டாக இருந்தாலும் அது வந்து சரிவான பூமியாக தான் இருக்கும். அப்போது அந்த பகுதியில் நீங்கள் வரப்பு எடுத்திங்கன்னா மலைப்பகுதியில் வந்து மண் மேடாகவும் அதை கீழ்ப்பகுதியில் வந்து மண் வந்து சரிவாகவும் இருக்கும். அப்போ அந்த வரப்பில் சமமான அளவில் தண்ணி நிற்குமா, அல்லது மழை பெஞ்சால் சமமான அளவில் நீர் உறிஞ்சுமா, நீரை உறிஞ்ச வைக்கிற அவசியம் இருக்குது. இப்போ திருத்தணியில் பார்த்தீங்கன்னா இளங்கோவோட இடம், தாமரையோட இடத்துலலாம் தண்ணீரே இல்லாமல் அவங்க வந்து புல் முளைச்சி வறண்டு போய் கிடக்கு மலை சரிவிலேயே. அங்கே நீரை நிறுத்துறதுக்கான கட்டமைப்பை நம்ம ஏற்படுத்த வேண்டிய சூழ்நிலை வந்தது. அங்கே போய் நான் நீரை நிறுத்துறதுக்கான கட்டமைப்பை ஏற்படுத்திட்டு வந்து இப்போ அங்கே வந்து நீர் நின்றுருக்கு, மரங்கள்லாம் செழித்து வளர்ந்துருக்கு. அதில் உள்ள சூழ்நிலைகள் என்ன, விளக்கம் என்ன, அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எந்த இடத்துலையும் நீங்கள் வந்து மண்ணில் உள்ள வெப்பத்தை வெளியேற்றுறதுக்கு ட்ரெஞ்சிங்கிற ஒன்று அவசியம் அப்படிங்கிறத புரிஞ்சுப்பீங்க, சரியா? இந்த இடத்த வந்து நான் வந்து செயற்கையாக ஏற்கனவே செஞ்சு காட்டியிருக்கேன், பழைய பதிவுகளை பாருங்கள். தெரியலன்னா நண்பர்கள், தெரிஞ்ச நண்பர்கள் விளக்கம் கொடுங்க. நன்றி, வணக்கம்.